श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम। आकल्पपुष्पसुभगोन्नत बाहुशाखः पादे सदा परिपचेलिमसत्फलस्त्वम् पन्नातटस्पृशिमृकण्डुतपोवनेऽस्मिन् छायानिलीनभुवनोऽसि तमालशाखी। श्री देहलीशस्तुतिः நான்காவது பத்தியம். இந்த பத்தியத்தில் தேகலீசனை தமாலசாக்கி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மர விசேஷம் பச்சிலை மரத்தோடு ஒப்பிடுறார். இதற்கு முந்தைய பத்தியமான மூன்றாவது பத்தியத்தில் எப்படி இந்த தேகலீசனை துதித்து தேவர்களும் அசுரர்களும் தங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொண்டார்கள், அவளுக்கு எப்படி ஸ்வராஜ்யமானது கிடைத்ததுன்னு, ஸ்வராஜ்யம்லாம் ஸ்ருதியில் இருக்கக்கூடிய பதங்கள், அது அப்படியே சுவாமி அங்கங்கே பயன்படுத்துகிறார். ஆப்னோதி ஸ்வராஜ்யம்லாம் ஸ்ருதி வச்சனங்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த பத்தியத்தில் மிருகண்டு முனி அவரை பற்றி குறிப்பிட்டு அவருடைய தப்போவனத்தில் இந்த தேகலீசன் ஒரு அழகிய மனதை கவரக்கூடிய மனதுக்கு பிரீத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பச்சிலை மரமாக காட்சியளிக்கிறான்னு சாதிக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நாம் இந்த ரிஷிகளுக்கு நிறைய கடன்பட்டிருக்கோம். என்ன கடன் கேட்டால், நிறைய சன்னதிகளுக்கு போய் நம்ம சேவிக்கிச்சு அங்கே ஒரு ரிஷிக்கு பிரத்யட்சம் ஏற்படுற அந்த பகவான். கும்பகோணம் போகிறோம், திருவள்ளூர் போகிறோம், நிறைய கோயில்களில் அந்த ஸ்தல புராணத்தை கேட்டால் அப்போ அந்த அர்ச்சகர் ஆரத்தி எடுத்துகிட்டு சொல்லிச்சு இந்த ரிஷிக்கு பிரத்யட்சம், மார்க்கண்ட ரிஷிக்கு பிரத்யட்சம்னு சொல்லுவார். நமக்கு எவ்வளோ பாக்கியம் பாருங்கோ, அந்த ரிஷிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய வனத்தில் தபஸ் பண்ணி அந்த பெருமாளை சாட்சாத்கரித்து அந்த எம்பெருமானம் அவளுக்கு சாட்சாத்காரம் பண்ணிட்டு அப்படியே போகாமல் அங்கே அந்த அதே ரூபத்தில் நமக்கு இன்னும் காட்சி அளிச்சுட்டுருக்கான். அது மாதிரி இந்த மிருகண்டு முனிவருடைய ஒரு தபஸ்னால தான் இங்கே இந்த தேகலீசன் அங்கே வந்து காட்சி அளிக்கிறான். ஆக நாம் அந்த மிருகண்டு முனிவருக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அப்போ சுவாமி அதை அந்த புராணத்தை அனுசரித்து இந்த பத்தியத்தை எழுதியிருக்கார். இந்த பண்ணை பெண்ணையாருன்னு பேர் இருக்கு. ப சமஸ்கிருதத்தில் ப கிடையாது, குல் கிடையாது, சுவாமி பான்ற பதத்தை பயன்படுத்தியிருக்கார். அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த மிருகண்டு முனிவருடைய தப்போவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான புஷ்பங்கள் நிறைந்த பழங்கள் நிறைந்த நிறைய நிழலை தரக்கூடிய ஒரு தமாலசாக்கின்னு பச்சிலை மரம், அந்த மரமாக நீ இருக்கின்றாயின்னு இந்த பத்தியத்தினுடைய அர்த்தம். அசி அசிதான் அதில் கிரியாபதம். அசினா இருக்கின்றாய், அஸ்மினா இருக்கிறேன், அகம் அஸ்மி போகோன்னு அபிவாதியில் சொல்கிறோம். அசினா இருக்கின்றாய், துவம் அசி, துவம்ன்ற பதமும் அந்த பத்தியத்தில் இருக்கு. துவம் அசி எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், தமால ஷாக்கி அசின்னு போட்டோம். ஷாக்கானா கிளை, ஷாக்கினா கிளையை உடையது மரம். தமால ஷாக்கின்னு சொன்னால் ஒரு பச்சிலை மரம், பச்சிலை மரமாக இருக்கின்றாய். அந்த பச்சிலை மரம் எப்படிலாம் இருக்குன்றதுக்கு அதுக்கு விசேஷனம் போட்டுண்டார். ஆகல்ப புஷ்ப சுபக உன்னத பாகு ஷாக்கா, இது ஒரே பதம், முதல் பாதம். ஆகல்பம்னு சொன்னால் ஆபரணங்கள். எம்பெருமான் திருமையில் நிறைய ஆபரணங்கள் சாத்தின்ட்டுருக்கான். அந்த ஆபரணங்கள் எல்லாமே புஷ்பமாட்டு இருக்கான், அதான் ஆகல்ப புஷ்ப. அப்புறம் சுபக உன்னத பாகு ஷாக்கா, மரத்துக்கு கிளைகள்லாம் ஒன்றும் இல்லையா, அப்போ இவனுடைய திருக்கரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அழகாக சுபகன்னு சொன்னால் ரொம்ப மனதை கவரக்கூடிய. காளிதாசன் தன்னுடைய அபிஞான சாக்குந்தலத்தை ஆரம்பிக்கச்சவே சுபக சலீலாவகாஹா அப்படின்ட்டு பதத்தை போட்டிருக்கான். பாடல சம்சர்க்க சுரபி வனவாத்தாக, கிரீஷ்ம காலமான தொடங்கிறது, அந்த கிரீஷ்ம காலத்தில் எப்படி திவசங்கள் நாட்கள்லாம் எப்படி இருக்குன்னு அங்கே டிஸ்கிரைப் பண்ணுறான். அப்ப முதல்ல சுபக சலிலாவகாஹ, இன்னைக்கும் நதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லது பெரிய ஏரிகள் இருக்கக்கூடிய இடத்துல சம்மர் சீசன்ல ஜனங்கள் போய் அந்த தாபத்தை போக்கிக்கிற, அதான் சுபக சலில அவகாஹான்னு போட்டுக்கா. சுபகம்னு சொன்னா அந்த மனதுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுத்தக்கூடிய, அப்படி இருக்கக்கூடிய உன்னதனா உயர்ந்து இருக்கக்கூடிய பாகு ஷாக்கஹ, திருக்கரங்களே அல்லது கைகளே கிளைகளாக இருக்கக்கூடிய ஷாக்கான சப்தம் அது. அது இந்த சமஸ்தபதமாக இருக்கச்சே ஷாக்கஹான புல்லிங்கத்துக்காக அது மாறுறது, அதெல்லாம் வியாக்கரண விசேஷங்கள், அவ்வளோதான் நம்ம போகலை. ஆக மொத்தம் ஆகல்ப புஷ்ப சுபகோன்னத பாகு ஷாக்கஹான்ற பதமானது தமால ஷாக்கிக்கு விசேஷனம். அதற்கடுத்து பரிபச்சேலிம சத்பலஹான்னு போட்டுண்டார். சத்பலஹ பரிபச்சேலிம, பரிபச்சேலிமன்ற பதமானது பச்சேலிமன்ற பதமானது பக்குவப்பட்டன்னு அர்த்தத்தை கொடுக்கறது. பச்சேலிமானி பலானி, நாம் ஒரு கூடுதல் முயற்சி எடுக்காமையே பழம் பழுத்து இருக்குதுன்னு தாத்பரியம். அதுக்கு சித்தமாக இருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அர்த்தம். மரத்தில் போய் பறித்தோம், பறித்து அரிசியில் போட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போய் பறித்து சாப்பிட்றோம். சரி, பறிக்கிறோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்து மேலே ஏறி பறிக்கணும்னு கேட்டால் அதுவும் இல்லை, பாதையே சாதாரணம் போட்டுட்டு. பாதைக்கு விசேஷம்னு கேட்டால் மரத்து பக்கமாக பார்க்கச்சே மரத்துக்களுடைய வேர் அல்லது அந்த அடிபாகம் தான் அதுக்கு பாதம். எம்பருமான இடத்துலன்னா திருவடி தான். ஸோ திருவடி தான் நம்ம முக்கியம், நம்ம பலமே அவனோட திருவடி தான். ஆக மொத்த பாதையனா சப்தமி பக்தி ஏக்க வச்சனம் திருவடியில் அல்லது பாதத்தில் சதா எப்பொழுதும் அது அவ்வியம். பரிபச்சையிலுமே சத்பலஹா, பலாப்பழம் கூட விருட்சமானது பாதத்தில் பழுத்து தொங்குறது அந்த பலாப்பழங்கள். ஆனால் அவைகள் நம்ம ஸ்வீகரிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சுலபமாக இல்லை. ஆனால் எம்பெருமான் அப்படிலாம் கஷ்டப்படுத்தலை, அந்த அவன் திருவடியில் இருக்கக்கூடிய திருவடியே நமக்கு பயன். அப்படியே அது ஒரு பழமாக கன்சியூ பண்ணோம்னா அது அவ்வளவு இனிமையாக சுலபமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கான். பரிபச்சையிலுமே சத்பலகான்னு சொன்னால் அழகிய உயர்ந்த பலன், சத்பலகாக்கு பலம், சத்பலம்னு சொன்னால் உயர்ந்த பலனாகிய ஒரு பழத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ பரிபச்சையளிம சத்பலஹா, இதுவும் வந்து தமால ஷாக்கிக்கு விசேஷனம். துவம்ன்ற பதமானது அங்கே பத்தியத்தில் சேர்ந்துருக்கு. அப்போ பலஹா துவம் சேரச்சே அந்த விசர்க்கமானது சகாரமாயிடுறது, அதான் பரிபச்சையளிம ஸ்வம்னு ஆறுதுங்க, சத்பல ஸ்வம்னு ஆறுது. அதற்கடுத்து சாயா நிலீன புவனஹா அப்படின்னு போட்டுண்டார். சாயான்னா நிழல், நிலீன புவனஹான்னு சொன்னால் இந்த ஒரு விருட்சம் இருக்கு, ஒரு விருட்சத்தினுடைய அடியிலேயே அதோட நிழல்லையே மொத்த உலகங்களும் அப்படி அடங்கி போயிருக்கான். அதாவது எம்பெருமான் ஒரு விருட்சமாக இருந்துட்டு நிறைய பச்சை பசையில் இருக்கக்கூடிய இலைகள், பழுத்து தொங்கக்கூடிய பழங்கள், அதுவும் பறிக்கிற மாதிரி மூலத்திலேயே பாதத்திலேயே, அதற்கு பிறகு நிறைய ஆபரணங்களாகிய அந்த புஷ்பங்கள்லாம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்துட்டு மொத்த புவனத்தையும் ரட்சிக்கிறான்னு ஒரு உருவகப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட மரம் எங்கே இருக்குன்னு கேட்டால் பன்னா தட்டஸ்பிருஷி அஸ்மின் மிருக்கண்டு தப்போவனேன்னு போட்டுட்டார். பன்னான்னு அந்த பண்ணையாறு, தட்டஸ்பிருஷி ஸ்பிருஷின்னு ஒரு ஒரு சப்தம் வச்சுக்கலாம். அது வந்து ஒரு காம்பவுண்டில் ஒரு பதத்தோட சேரச்சு அது ஒரு சப்தமாக ஆகும். அப்போ ஸ்பிருஷின்றது அதனுடைய சப்தமியாக மாறும். அப்போ பன்னா தட்டஸ்பிருஷின்னு சொன்னால் பன்னா பெண்ணையாத்தங்கரையை அதை ஒட்டி அல்லது அதில் ஸ்பர்ஷிச்சுன்னு இருக்கக்கூடிய தப்போவனே, தப்போவனேன்னு சொன்னால் தப்போவனம், தவம் புரிந்த இடம் அல்லது வனம், வனையில சப்தமி இயக்க வச்சனம் வனத்தில். யாருடையது? மிருக்கண்டு, மிருக்கண்டு முனிவருடைய தப்போவனத்தில். அது எங்கன்னு கேட்டால் அஸ்மின். அப்போ சுவாமி அந்த க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளி, ஏன்னா இந்தன்னு சொன்னார்னா அப்போ அங்கே இருக்கணும். அப்போ அங்கே போய் மங்களாசாசனம் பண்ணிச்சு அந்த தேகலீஷனை பார்த்து இந்த பத்தியத்தை சாட்சியிருக்கான்னு தெரியுது. இந்த மிருக்கண்டு முனிவருடைய தப்போவனத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்ணையாத்தங்கரையில் இந்த மாதிரி ஒரு அழகான விருட்சமாக இங்கே சேவை சாதிக்கிறேன்னு சுவாமியினுடைய நிர்வாகம். ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா பன்னா தட்டஸ்பிருஷி அஸ்மின் மிருக்கண்டு தப்போவனே துவம் ஆகல்ப புஷ்ப சுபக உன்னத பாகு ஷாக்கஹ பாதே சதா பரிபச்சேலிம சத்பலஹ சாயா நிலீன புவனஹ தமால ஷாக்கி அசி. பன்னா தடஸ்பிருஷின்னு சொன்னால் அந்த பெண்ணையாத்தங்கரில் இருக்கக்கூடியன்னு அர்த்தமாக இருக்குது. அஸ்மின் மிருக்கண்டு தப்போவனே, இந்த மிருக்கண்டு முனிவருடைய தப்போவனத்தில் துவம் நீ ஆகல்ப புஷ்ப ஆகல்ப புஷ்பம் சொன்னா அந்த திருவாபரணங்களே புஷ்பங்களாக காட்சியிருக்கின்றன. சுபக உன்னத பாஹுஷாகஹ, சுபகன்னு சொன்னா அழகிய, மனதை கவரக்கூடிய, உன்னதன உயரமா இருக்கக்கூடிய, அதெல்லாம் கைகளுக்கு திருக்கைகளுக்கு ஒரு விசேஷணம். பாஹுஷாகஹ, கைகளே கிளைகள் மாதிரி வச்சுருக்கானா. பாதே சதா, திருவடியில எப்பவும் அல்லது அடிபாகத்துல எப்பவும் பரிபச்சயலிம்ப சத்பலக, நல்ல பரிபக்குவமா இருக்கக்கூடிய உயர்ந்த பலனாகிய அந்த பழங்களை உடையதாய். சாயா நிலீன புவனகா, தன்னுடைய காந்தி அல்லது நிழல், அந்த நிழல்ல நிலீன புவனகான்னு சொன்னா நிலீனன்ற பதத்துக்கு அடங்கி இருக்கக்கூடியன்னு அர்த்தமாது. புவனகான்றது புவனம் இருந்தா கூட இதுவும் இது வந்து எல்லாம் சமாசத்தினால எல்லாம் அந்த புள்ளிங்க ஃபார்ம் அடைகிறது. அப்ப சாயா நிலீன புவனகாவும் இந்த தமால சாக்கிக்கு விசேஷனம். தமால சாக்கின்றது விசேஷம், தமால சாக்கி அசி. ஆக மொத்தம் ஒரு ஆபரேட்டிவ் பார்ட் என்னன்னு பார்த்தா, தமால சாக்கி அசி குத்திரன்னு கேள்வி கேட்டுண்டா, பன்னா தடஸ்பிஷி அஸ்மின் மிருகண்டு தப்போவனே. கதம் அசின்னு கேட்டுண்டா, அதுக்கு ஆகல்ப புஷ்ப சுபக உன்னத பாகு சாக்கஹ, பாதே சதா பரிபச்சேலிம சத்பலஹ, சாயா நிலீன புவனஹ, தமால சாக்கி அசின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த நான்காவது பத்தியத்துடைய அர்த்தமாகுது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.